இனி என்ன திண்டடி முன்னாடி பின்னாடி விரட்டி நான் உன மிரட்டி வலை வீசி பிடிக்க நறுக்கிறேன் ஏமாற்றம் உலக நம நம நம நம நம அடித்தா வெல்லுமே Bye.